நித்தம் வருமோ? ஐயா கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. என்னங்க பாடுறீங்க? அப்படி இல்ல, நான் பாடுறேன் பாருங்க. வைகை நதி ஓரம் பொன் மாலை நேரம் காத்தாடுது, கல்வடியும் பூக்கள் காத்தோடு சேர்ந்தே கூத்தாடுது. இது அன்பின் வேதம் அதை நாடும் போதும், இது அன்பின் வேதம் நாடும் போதும் காத்தே. துணை வர வேண்டும் என்று தூது சொல்லத்தாண்டே நினைவுகள் பூத்த வண்ணம் ஓர் சோலை புஷ்பந்தான் திருக்கோயில் சிற்பந்தான். திருக்கோயில் சிற்பந்தான் இதன் ராகம் தாளம் பாவம் அன்பை கூறும். வைகை நதி ஓரம் பொன் மாலை நேரம் காத்தாடுது. பொன் மாலை நேரம் காத்தாடுது.